உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்ட காசு வேணும், டப்பு மாலே குட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே. Money, money, money, no, honey, honey, honey, ma.